ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯ ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋವಾಕ ಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರ ಆದ್ಯೋ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ವೇದಾಂತ ಗುರುಮುಖಾರ್ಜಿತ ವಾಗೀಶ ಪದ ರವೀಂದ ಮಧುಪಾಳಿಂ ಶ್ರೀ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಕಲಿಜಿನ್ ಮಣಿಮಾಲಾಂ ವಂದಿಶೀಯ ಸುಮಹಾರ್ಗಾಂ ಮಾನಾತೀತ ಭವಾನ್ ಮಂಗಳಂ ಮಂಗಳಾನಾಂ ವಕ್ಷಃ ಪೀಠಿ ಮಧುವಿಜಯನೋ ಭೂಷಯಂತಿ ಸ್ವಕಾಂತ್ಯಾಂ ಪ್ರತ್ಯಗ್ರ ಅನುಶ್ರಮಿಕ ಮಹಿಮ ಪ್ರಾರ್ಥನೀನಾಂ ಪ್ರಜಾನಾಂ ಶ್ರೇಯೋ ಮೂರ್ತಿಂ ಕ್ಷೇಮ ಶರಣ ಸ್ವಾಂ ಶರಣ್ಯಾಂ ಪ್ರಪತ್ಯೇ. ஸ்ரீஹ்பதியான பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஸ்ரீஹ்பதி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்படி தாயாராலையும் பகவானுக்கு பெருமை அப்படின்னு எல்லா ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பெருமாளுக்கு எத்தனை குணங்கள் இருக்கோ அதுல ஒரு குணம் கூட இல்லாம அத்தனை குணங்களும் தாயாருக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாயாருக்கு ஒரு குணம் மேல்படி இருக்கு அப்படின்றத எல்லாம் பார்த்துட்டே வரும். புருஷகாரம் அப்படின்றது தாயாருக்கு மட்டும்தான் இருக்கு. பகவானுக்கு இருக்கிற அத்தனை குணங்களும் இருக்கு, அதுக்கு மேல புருஷகாரம் அப்படின்னு. தாயார் மகாலட்சுமியினுடைய அவதாரம் திருப்பார்கடல்ல போன வாரம் பார்த்தோம், அக்ரே பர்த்துஹு அப்படின்ற 13வது ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகம், ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா அப்படின்னு அந்த ஸ்லோகமும் மேலோட்டமாக அர்த்தம் பார்த்தோம் போன வாரம். என்னன்னா தாயார் அவதரிச்சா உடனே அங்க திருமஞ்சனம் நடந்தது, ரெண்டு யானைகள் கஜேந்திராக அப்படின்னு வந்து திருமஞ்சனம் பண்ணது நம்ம வந்து போன ஸ்லோகத்துல அனுபவிச்சோம். அப்ப அங்க அத்தனை தேவர்கள் இருக்கா, அத்தனை பேரும் இருக்கா, ஒவ்வொரு விஷயம் வந்தது இல்லையா. அந்த திருப்பார்கடல்ல கடையும் பொழுது அங்க உச்சை சிரவஸ்னு ஒரு குதிரை வருது, அப்புறம் ஒரு யானை வருது ஐராவதம்னு அப்படின்னு ஒவ்வொன்னு வரும்பொழுது ஒவ்வொரு தேவரை ஒவ்வொன்னு எடுத்துக்கிறான். இப்ப மகாலட்சுமி தாயார் அவதரிச்சான்னு உடனே இப்ப இந்த யாருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேவர்களுக்கு பெரிய சாபம் வந்தது, அதனாலதான் பெருமாள் கிட்ட வந்து வேண்டிண்டு இந்த அமிர்த மதனம் பண்றான்னா, இந்த அமிர்த மதனம் பண்ணச்சு தாயாரே அவதரிச்சும் போது தாயாரே நம்ம ஸ்வர்க்கத்துக்கு வந்துட்டா எப்படி அப்படின்னா சகல சௌக்கியமும் வந்துடும். நம்ம வந்து மேலோட்டமாக ஞானம் வித்யா சரஸ்வதி தேவி அப்படின்னு சொன்னா, சக்தி பார்வதி தேவின்னு சொன்னா கூட அந்தந்த குணங்கள் அவாளுக்கு வர்றதுக்கு காரணமே சாட்சாத் மகாலட்சுமி அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதனால தாயார் அஷ்டலட்சுமின்னு சொல்லும் பொழுது அந்த அஷ்ட ஐஸ்வர்யம் ஒருத்தன் கிட்ட இருந்திருக்குன்னா அவனை விட ஒருத்தன் சிறந்தவன் யாருமே கிடையாது. அது வித்யாலட்சுமி அப்படின்னு, தனம் தானியம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் இருக்கணும். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னா கூட கஷ்டம். நல்ல பைசா இருந்தது அப்படின்னா அவனுக்கு ஞானமே இல்லைன்னா கஷ்டம். அந்த அஷ்ட சௌக்கியங்களும் கிரகம் இல்லை அப்படின்னா அவன் கஷ்டப்படுவான். அந்த எல்லாமே தாயாரே தரக்கூடிய இருக்கிறதுனால அந்த தாயாரே நம்ம கிரகத்துக்கு வந்துட்டா. நம்ம என்ன சொல்றோம்னா சுவாமி ஆழ்வார்களும் இப்படிதான் வேண்டிக்கிறான். எப்பயுமே ஒரு கல்ப விருட்சம் வருது, கேட்டதெல்லாம் தரும் அப்படின்னா, கேட்டதெல்லாம் தரும்னா எனக்கு ஒரு 1000 ரூபாய்தா அப்படின்னா அது எப்படி இருக்கு, அதையே எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டேன்னா நமக்கு கேட்டதெல்லாம் எப்பயுமே மனசுல நினைச்சதெல்லாம் கொடுத்துட்டே இருக்குமே, நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம கேட்கணும். அதுதானே ஞானி, நல்ல மூளை இருக்கவனுக்கு அதுதானே இது. அப்போ தாயாரே நம்ம கிட்ட வந்துடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் பொழுது, ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடியும் தான் யா எதுவுமே எதிர்பார்க்காம எதிர நிக்க சாட்சாத் பகவானிடத்திலே போய் மாலையிடுறார் மகாலட்சுமி தாயார். ஏன்னா அங்கெல்லாம் ரிஷிகள் இருக்காளே, மகா தபஸ்விகள் ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே சில கெட்ட குணங்கள் இருக்கு. நமக்குமே சொன்ன போனாலும் எல்லாருக்குமே நல்ல குணங்களும் இருக்கு, கெட்ட குணங்களும் இருக்கு. பகவான் ஒருத்தனுக்கு தான் தோஷமே இல்லாதவன், பரபிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுதே தாயார் பெருமாளுக்கு மட்டும்தான் ஒரு தோஷம் கூட சொல்ல முடியாது. அதனாலதான் சஹஸ்ரநாமத்துல சொல்லும் பொழுது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சூன்யாய நமஹா அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருநாமம் இருக்கு. சூன்யம் அப்படின்னா பௌத்த மதத்துல சூன்யம் அப்படின்னு சொல்றா. இந்த லோகம்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா சூன்யத்தில இருந்து வந்தது அப்படின்னு சூன்யவாதம் பேசுவா. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு கடவுள் பெருமாள்னு ஒண்ணு கிடையாது, ஒரு சூன்யம் அந்த சூன்யத்தில இருந்து உருவாச்சு. ஆனா அதே பேர் இங்க சொல்லியிருக்காளே, அப்ப சூன்யாயின மகான்னா அப்ப பகவான் அந்த சூன்யமா அப்படின்னா அது கிடையாது. நம் பெரியோர்கள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது தோஷ சூன்யான்னு தோஷமே இல்லாதவன் அப்படி. அப்ப ரிஷிகள் அப்படின்னா அவளுக்கு கோபம் வந்துடுறது, சபிச்சிடுறான். ஞானிகள் அப்படின்னா கர்வம் கூடவே வந்துடுது, மகாஜானினா எனக்குதான் எல்லாம் தெரியும், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கர்வப்படுறான். பிரகஸ்பதி போல ரிஷிகள்லாம் கூட அவளுக்கும் ஒரு தோஷம் இருக்கு. மகான்கள் அப்படின்னு கேட்டா காமத்தை ஜெயிச்சவாளா இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல ஆசையில போய் மாட்டின்றான். அப்ப லோக சிருஷ்டியில பிரம்மா உள்பட எல்லாரும் ஏதோ ஒரு ஆசையில இருந்துடுறாளே தவிர ஏதோ அதனால வர தோஷத்தை பண்ணிடுறா. ஏன்னா மதுக்கு பகிட்டவர்கள் அவதாரம் பண்ணதே எதுக்கு, பிரம்மாவுக்கு அப்பேற்பட்ட நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்ற ஒரு கர்வம் ஒரு சமயத்துல வந்துருக்கு. அப்ப இந்திரன் அப்படின்னா, இந்திரன் நிறைய எத்தனை இடத்துல அவனை இந்திரன் சாபம் வாங்கியிருக்கான்றது புராணங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். அப்ப அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு தோஷம் இருக்கு. தோஷம் இல்லாத தான் எந்த ஆசையுமே இல்லாத சிவபதியான பகவான் எதிர நிற்கும் பொழுது அவனுக்கே மாலையிட வரா. பெரியவர்கள் எல்லாரும் சொல்றா அதுக்கு என்னன்னா, அத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ நேர வந்து பகவானுக்கு மாலையிட்டா உடனே எங்க வந்து உட்காரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை காட்டுறார். அந்த வக்ஷஸ்தலத்துல ஏறி உட்கார அத்தனை பேர் புருஷர்கள் இருக்கிற இடத்துல தாயார் போய் வக்ஷஸ்தலத்துல ஏறி உட்காரலாமா, அங்க வெக்கமா இருக்காதா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றேர், அங்க ஸ்திரீன்னா எல்லாருமே ஸ்திரீ தானே, புருஷோத்தமனான பகவான் ஒருத்தன் தான் புருஷன் அப்படின்றதுனால அந்த தேவர்கள் பிரம்மாதி எல்லாருமே ஸ்திரீ தான், நம்மளும் ஜீவாத்மா எல்லாம் ஸ்திரீ, பகவான் ஒருத்தனே புருஷன் நினைக்கும் பொழுது அவா முன்னாடி தாயார் போய் அந்த வக்ஷஸ்தலத்துல உட்காருதுன்றது அது ஒண்ணும் பெரிய அந்த இடத்துல வைக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆர்த்தத்ரான பிரதிபி அமிர்தாசார நீலாம்புவாகைஹி அப்படின்னு ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலம் வாம்னு விஷ்ணு வக்ஷஸ்தலத்துல தாயாரியிலே உட்காந்துக்கிறார். அப்ப விஷ்வாம் அமிர்த சகஜே அப்படின்னா அமிர்த சகோதரி அப்படின்னு, அமிர்தம் வந்தது இல்லையா அது கூட கூடவே தாயாரம் வந்ததுனால தாயார் அமிர்தத்துக்கு சகோதரி அப்படின்னு. அப்போ அந்த பெருமாள் அந்த வக்ஷஸ்தலத்துல ஏறுறா. அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது பூமன் திரு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார உற்சவம் நேத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கா. முதல்ல வந்து திருவரங்க தமுதனார் ராமானுஜன் நூற்றந்தாதியில் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றார், பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த மா அப்படின்னு சொல்லி சொல்றது. அங்க பூமன்ன மாதிரின்னா வக்ஷஸ்தலத்துல தாயார் ஏறி உட்காடுறான்னா தாமரை புஷ்பம் எவ்வளவு எளிதா எவ்வளவு இதுவா இருக்கும் ஸ்மூத்தா, அதை விட தாயாருக்கு பகவானுடைய வக்ஷஸ்தலம் இன்னும் மிருதுவா இருக்கும். அதுல ஏறி உட்கார்ந்ததுனால அப்பேற்பட்ட பகவானுக்கே தாயார்னால பெருமை. அப்பேற்பட்டவரை நம்மாழ்வார் திருவாய்மொழி பண்ணிருக்கார். அந்த அந்த நம்மாழ்வாருடைய திருவடி பிடிச்ச ராமானுஜரை நான் துதிக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகமே முதல் பாசுரமே. அந்த மாதிரி பூமன்னு மாதிரின்னு வக்ஷஸ்தலத்துல இருக்கிறதுக்கு பகவானுக்கு பகவான் பிராட்டி வக்ஷஸ்தலத்துல இருக்கிறதுனாலதான் பகவானுக்கு பெருமை அப்படின்றதும் நம்ம அந்த ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். எப்ப வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்தோ பகவான்னால தாயாருக்கு பிரீத்தி, தாயார்னால பகவானுக்கு பிரீத்தி, இப்ப தாயார் எல்லாருக்கும் கட்டாட்சம் பண்றா. இப்ப ஒரு அம்மாவா இந்த உலகத்துல தேவர்களுக்கு பார்த்து கட்டாட்சம் பண்றான். இந்த கட்டாட்சத்தினாலதான் என்ன ஆகுதுன்னா, சாபாக்ராந்தா சரணமகவன் சாவரோதா சுரேந்திராகான்னு சாபம், அவளுக்கு வந்த சாபம் இருக்கு இல்லையா, அந்த சாபம் போய் சரணமகவன் சரணாகதி பண்றா தாயார வந்து எல்லாரும் சரண. எப்படின்னா சாவரோதா சுரேந்திராகான்னு தன்னோட பத்னிகள் எல்லாம் கூட்டிண்டு அங்க வந்து தேவர்கள் எல்லாம் சுரேந்திராகனா தேவர்கள் பகவானிடம் அந்த தாயார் பக்ஷஸ்தலத்துல உட்காந்த உடனே தாயாரோட பெருமாளை சேர்த்து எப்ப சரணாகதி பண்ணாலோ அத்தனை சாபமும் அவளுக்கு போச்சு, அத்தனை திருப்பியும் இந்திரலோகத்துல இருக்கிற அத்தனை சிரேயஸும் வந்தது, இந்திரன் திருப்பியும் ராஜாவானு. லப்துவா பூயா திரிபுவன விதம் லட்சிதம் தொற்கட்டாட்சைஹி அப்படின்னு லப்துவா அப்புறம் கடைச்சிதான் திரிபுவன விதம் இந்த லோகமும் இந்திரனுக்கு இந்திரன் அவருடைய லோகம் அத்தனையும் திரும்பி கிடைச்சி தாயாருடைய கட்டாட்சமும் கிடைச்சது. ஐஸ்வர்யம் நமக்கு ஏதோ துட்டு வருதுன்றதுனால தாயாருடைய கட்டாட்சம் கிடைச்சிடுதுன்னு அர்த்தம் இல்லை, ஆனா தாயாருடைய கட்டாட்சத்தினால வர ஒரு ஐஸ்வர்யம்ன்றது இன்னும் ஸ்திரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இவாளுக்கு ஸ்வர்க்கம் வந்ததுன்றது வந்து ஏதோ கர்மவசத்தினால வந்தது, ஆனா இப்ப தாயாருடைய கட்டாட்சத்தினால இப்ப ரெண்டாவதா அவளுக்கு சொர்க்கம் திருப்பி கிடைக்கிறது இல்லையா, இது ஸ்திரமாக அவளுக்கு ரொம்ப அனுபவிக்கும்படி ஆச்சரியமாக இப்ப ஏற்பட்ட ஐஸ்வர்யம் தாயார் கட்டாட்சத்தினாலே கிடைச்சதுன்னு சர்வாக்கார ஸ்திர சமுதயா எல்லா ஆக்காரத்துக்கும் இந்த ஐஸ்வர்யம் அனுபவிக்கிற மாதிரி அவளுக்கு இது கிடைச்சது அப்படின்னு. அதனாலதான் ராமன் என்ன பண்றாருன்னா விபீஷணன் ராவண யுத்தம் ஆயிட்டு, ராவண யுத்தமானவுன்னு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறாரு. ஆனா அந்த அங்கேந்து ராமர் திருப்பியும் அயோத்தியாவுக்கு போகும் பொழுது ஆகாச மார்க்கமா அவ போறா, தேவர்கள் கொடுத்த அந்த விமானத்துல போறா. போகும்போது அந்த லங்கைய பார்த்து சொல்றாம், மகாலட்சுமி சீதா தேவிய பார்த்து, அங்க லங்கைய பார், நம்ம விபீஷணன் ஆள போற அந்த லங்கைய பார் அப்படின்னு. ஏன்னா தாயாருடைய கட்டாட்சம் அங்க படணும். ராஜ்யம் வருதுன்னு ஒரு பக்கம், தாயாருடைய கட்டாட்சத்தினால வர ராஜ்யம் அவனுக்கு எப்பயுமே ஸ்திரமாக இருக்கு. ஏன்னா ராவணன் இத்தனை வருஷம் இருந்தான், அவனுடைய அதர்மத்தினாலையும் இங்க யுத்தம் நடந்தினாலையும் அந்த யுத்த பூமி எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எல்லாரும் நிறைய பேரை இழந்திருப்பா, மனைவிகள்லாம் நிறைய மனைவிகள் பக்தாவை எழுந்திருப்பா, அந்த மாதிரி அந்த சோகமாக இருக்கிற இடத்தை அப்படியே மாத்தணும். இப்போ ராஜாவாக போறவனும் விபீஷணன் எப்பேற்பட்ட மகாத்மான்னு தெரியறதுனால அந்த ஒவ்வொரு இடத்தையும் ராமரே கையை காட்டி, இங்க பார், அங்க பார், இது பார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறான். அந்த கடாட்சம் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனால இந்த முதல்ல இருந்த ஐஸ்வர்யங்கள் விட தாயாருடைய கடாட்சம் தான் ரொம்ப முக்கியம். அது வால்மீகி மகர்ஷி ரெண்டு இடத்துல எடுத்து காட்டுறது. லக்ஷ்மணனுக்கு சொல்லும் பொழுது வால்மீகி மகர்ஷி எந்த ஒரு திருநாமத்தை சொன்னாலும் ராமாயணத்துல அதுக்கு ஒரு விசேஷணத்தை போடுவார். ராமஹா அப்படின்னா சத்தியசந்தா அப்படின்ற ஒரு விசேஷணம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷணத்தை அழகா போட்டுன்னு வருவார். விபீஷணஸ்ய தர்மாத்மா அப்படின்னு அவருடைய தர்மத்திலேயே சிந்தனை இருக்கக்கூடிய விபீஷணன் அப்படின்னு. லக்ஷ்மணனுக்கு சொல்லும் பொழுது லக்ஷ்மணனுக்கு ரொம்ப ஆச்சரியமான விசேஷணங்கள்லாம் போடுறது. எப்ப லக்ஷ்மணன் ராமரை வந்து காட்டில நானும் வருவேன் அப்படின்னு, ஏன்னா ராமர் வனவாசத்துக்கு போகணும்னு தசரதர் வாக்கு கொடுத்துட்டு, அதனால அவர் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றே. லக்ஷ்மணன் போகணும்னு யாருமே கேட்கல, ஆனா தானே எல்லாத்தையும் விட்டுட்டு சகல ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டு நான் காட்டுக்கு திருப்பி வருவேன், அண்ணா இல்லாத இடம் என்னால இருக்க முடியாது, ஒரு மீன் ஒரு ஜலத்துல இல்லாம வெள்ளை எடுத்து போட்டா அது எப்படி பிராணம் போயிடுமோ, ராமன் இல்லாத இடம் எனக்கு வந்து நரகம் தான் அப்படின்ற. அப்ப அந்த இடத்துல அவர் ராமன் பின்னாடி போறேர் அப்படின்னு அந்த மரவுரி கட்டிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போற இடத்துல வால்மீகி என்ன விசேஷம் போடுறேன்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு, லக்ஷ்மி கட்டாட்சத்தை உடையவன் அப்படின்னு. ஏன்னா இத்தனை தனத்தை விட்டானேன்னா இதெல்லாம் அசாஸ்வாதமான தனம், ஆனா பகவத் கைங்கரியத்தை பிடிச்சிருந்தா தெரியுமா, அதுதானே சாஸ்வதமான ஐஸ்வர்யம், அதனால லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு. அதே மாதிரி விபீஷணனுக்கும் பல இடத்துல விபீஷணஸ்ய தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதான்னு அவர் தங்க சூர்பனக்கவே ராமன் கிட்ட சொல்லத்து சொல்றா. அப்ப எல்லா தர்மாத்மானே சொல்றா விபீஷணன். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ராவணன் சி நீ வெள்ளப்போ என்னோட இருக்காதுன்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் தன் மனைவிகளை தன் குழந்தைகளை தன்னுடைய சக்கல ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டு கதையை மட்டும் எடுத்துட்டு ஆகாசத்துக்கு போறான், நான் ராமர் கிட்ட போய் சரணாகதி பண்ண போறேன். அத்தனை இடத்துலயும் தர்மாத்மான்னு போட்டவர் இங்க என்ன தெரியுமா பண்றாரு, அந்தரிக்ஷத்து பகு ஸ்ரீமான், அந்தரிக்ஷத்துல க்ஷணத்துல அந்தரிக்ஷத்துல ஏறிட்டேர் ஸ்ரீமானான விபீஷணன் அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா இந்த ஐஸ்வர்யம் அசாஸ்வதம், இப்ப அவன் போற இடம் என்ன, சரணாகதி பண்ணி ராமனுக்கு கைங்கரியம் பண்ண போறாரு இல்லையா, அதுதானே சாஸ்வதம், அதனால அவர் ஸ்ரீமான் ஆயிட்டான். இன்னும் ராமன் இடத்துல அவர் போனோம்னு நினைச்சு அத்தனையும் முட்டி எப்ப கிளம்பணும்ன்ற அந்த மனசு தோணத்தோ அந்த க்ஷணமே அந்தரிக்ஷத்து அந்தரிக்ஷத்துக்கு போக போறேன் பகு ஸ்ரீமான் அப்படின்னு. அதெல்லாம் அந்த அந்த விசேஷங்களை பார்த்துட்டே வந்தா பெரியவா ஆச்சரியமா வியாக்கியானம் எழுதியிருக்கா. இத்தனை இடத்துல இப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்லுவானே அப்படின்னு அதுக்கு அவ்வளவு நூறு அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி தாயாருடைய கட்டாட்ச வைபவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ரெண்டு அவதார கட்டத்திலையும் நம்ம பார்த்தோம். முதல்ல திருமஞ்சனம், அதுக்கப்புறம் எப்படி வக்ஷஸ்தலத்துல ஏறி எல்லாரையும் கட்டாட்சம் பண்றாரு அப்படின்னு. தாயார் கட்டாட்சத்தினால வர ஐஸ்வர்யம்ன்றது ஸ்திரமான ஐஸ்வர்யம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம், ஆர்த்தத்ராண பிரதிபிம்ருதாசார நீலாம்புவாகைஹி அம்போஜானா முஷசி மிஷதை ரந்தரங்கைரபஹங்கைஹி எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டஸ்துதீயாம் தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ அப்படின்னு. ஆர்த்தத்ரான விரதம் இருக்கா இல்லையா, சக்கல தாயாருடைய விரதம் என்ன அப்படின்னா, துக்கத்துல இருக்கிறவாள முதல்ல அவளுடைய துக்கத்தை போக்கணும், அதனால ஆர்த்தத்ரான. தாயாருடைய விரதம் என்னன்னா பிரதிபி அமிர்தாசார இந்த லோகத்துல இருந்து பல துக்கத்துல இருக்கிறவா துக்கத்துல இருக்கிறவாள நீலாம்புவாகின்னு அத்தனை பேரையும் ரட்சிக்கணும். அதுக்கு உதாரணமே என்ன அப்படின்னா சுக்ரீவனை சொல்றேன். பெரியவா வியாக்கியானம் பண்ணும் போது இந்த ஸ்லோகத்துல சுக்ரீவன் ஏன் அப்படின்னா, சுக்ரீவனுக்கு மகாசோகம் வந்துட்டு அவன் வாலியை வந்து காப்பாத்துறன்னு வெளியே நீந்தான், வாலி உள்ள யுத்தம் பண்ணியிருந்தான், ஒரு மாசம் ஆச்சு இன்னும் வரவே இல்லைன்னு. ஒருவேளை பெரிய ரத்தம் வந்தது. அதை பார்த்து ஒருவேளை வாலிதான் போயிட்டானுன்னு அவன் மூடிட்டு போயிட்டான் அந்த குகையை. இவன் ராஜாவாயிட்டான். வாலி கொஞ்ச நாள் வெளில வந்து பார்த்து சுக்ரீவன் ராஜாவானதை பார்த்து கோபம் வந்து அவனை அடிச்சு விரட்டிட்டான். தன்னுடைய அவன்கிட்ட இருக்கிற அத்தனை தனத்தையும் எடுத்துட்டான், தன் பாரியாவையும் எடுத்துட்டான். அடிச்சு எங்க போனாலும் அவனை பார்த்தா அடி, கணம் கணம் பயம். வானரம்னா எப்படி இருக்கணும், சுவேச்சையா அங்கேயும் இங்கும் இங்கேயும் ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு குதிச்சுட்டு இருக்கணும் இல்லையா. ஆனா வாலிக்கு ஒரு இடத்துல சாபம், அந்த மகர்ஷி ஆசிரமத்து உள்ள அவனால நுழைய முடியாதுன்னு. அந்த சின்ன இடத்துல போய் சுக்ரீவன் இருக்கான். ஒரு வானரன்னு ஒரு இடத்துல உட்காரவே முடியாது, ஒரு குரங்கு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே கஷ்டம். அதுவும் சுக்ரீவன் சாதாரணமானவன் இல்ல. அப்படிப்பட்டவனுக்கு என்னன்னா, ஒரு சமயத்துல தாயார் ராவணன் எடுத்துட்டு போறான். ராவணன் வந்து சீதாதேவி அபகரிச்சுட்டு போகும்போது எப்படி துக்கத்துல இருக்கார், அப்ப கூட தாயார் கட்டாட்சம் பண்ற, தன்னுடைய நகைகள்லாம் எடுத்து சுக்ரீவன் இருக்கிற இடத்த, சுக்ரீவன் ஹனுமார் இவெல்லாம் ஒரு நதிக்கரையில நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த நகையை எடுத்து போடலாம். அது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நகையை வந்து பெருமாள் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டா, இந்த வழியார் ராவணன் எடுத்துட்டு போனான் அப்படின்னா அதுக்காக இல்ல. ஆனா தாயார் அங்க அவன் துக்கத்துல இருக்கான்றத தெரிஞ்சு தான் துக்கத்துல இருக்கும் பொழுது கூட கட்டாட்சம் பண்றான். ஏன் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு நரனுக்கும், நரன்னா மனுஷனுக்கும் வானரனுக்கும் சிநேகம் உண்டாகுமா? சிநேகம் உண்டா இவாள்லாம் சேர்ந்து நாளைக்கு வந்து ராவண வதம் பண்ணவரா இல்லையா? அப்ப இந்த சிநேகத்தை உண்டாக்குறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, தாயாருடைய அந்த இடத்துல கட்டாட்சம். இங்க நகையை கொடுத்துட்டு போயிருக்காருன்னா பெருமாள் வந்து நினைச்சு போறான், தாயார் எப்படி இங்க கட்டாட்சம் பண்ணிட்டு போயிருக்கா, இவனை நான் ரட்சிச்சு இவனை என் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு கொடுத்துட்டு போனா அப்படின்றது தான் பெரியவா வியாக்கியானமா சொல்றான். அதுவும் எந்த சமயத்துல, தாயார் சந்தோஷமா இருக்கிற சமயத்துல கொடுத்தானா அது வேற. அங்கேயே ராவணன் அபகரிச்சுட்டு போற சமயத்துல வந்து தான் ஆச்சரியமான அனுகிரகத்தை சுக்ரீவனுக்கு பண்ணான். அப்ப தலைகீழ மாறிப்பு. எவ்வளவு கஷ்டத்துல இருந்த சுக்ரீவன் கடைசியில வானர ராஜாவானம் வாலி வதத்து பிறகு. அத்தனை ஐஸ்வர்யத்தையும் அவன் கொண்டு வந்தான். ராமன் தன்னை பக்கத்துல உட்கார வச்சுதான் பேசுறது, என்ன அவன் ராஜா, வானர ராஜா, வானரன் தானேன்னு பார்க்காம வானர ராஜா சுக்ரீவா அப்படின்னு அவனுடைய சமமா நடத்துறாரு. எனக்கு பரத சத்ருனா எப்படியோ, நீயும் அப்படிதான்பா அப்படிங்கிறார். அதை இடத்தை காட்டுறாரு, எனக்கு என்ன போ, எனக்கு கிடைச்ச தம்பி பரதன் போல ஒரு தம்பி கிடைக்க மாட்டான், எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான். ஏன்னா ராமன் காட்டுக்கு போன விரகத்தை கூட ஏத்துக்க முடியாம தன் பிராணத்தையே விட்டவர். அதே மாதிரி எனக்கு கிடைச்ச சிநேகிதனான சுக்ரீவ உன்ன போல எனக்கு கிடைச்ச சிநேகம் உண்டாக மாட்டா அப்படிங்கிறது. அப்படி அந்த கட்டாட்சத்து தாயார் அவனுக்கு பண்ணிட்டு போயிட்டான். அதனால துக்கத்துல இருக்கிறவாளுக்கு கவலையே இல்லை, தாயாருடைய அனுகிரகம் பெற்றும் தாயாரு நினைச்சாலே போறும். அம்போஜானா முஷசி மிஷத்தை ரந்தரங்கை அபாங்கை அப்படின்னு, உஷற்காலத்துல வெயில், அந்த வெயில் திம்மால அந்த வெயில் வந்து சூரிய உதயம் பட்ட உன்ன குளத்துல இருக்கிற தாமரை எப்படி மலருமோ அந்த மாதிரி தாயாருடைய அனுகிரகம் இருக்கும். நம்ம எல்லாம் தாமரைன்னு வச்சுட்டனா அந்த சூரிய கிரணம் பட்ட உன்ன மலர்ற மாதிரி, அந்த சூரிய கிரணமும் தாயாருடைய அனுகிரகத்தினால, அங்க கீழே இருக்கிற ஜலம் தீர்த்தம், அந்த ஜலத்துல இருக்கிற தாமரை. தாமரம் ஜலத்துல இல்லைன்னா சூரிய கிரணம் பட்டா அது வாடி போயிடும். ஆனா ஜலத்துல இருக்கிற தாமரை அப்படிங்கிற அதுக்கு உதாரணம் விரிவா எடுக்கும் பொழுது கூட அந்த ஜலம் தான் ஆச்சாரியன் அப்படின்ற. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னா பகவானுடைய கட்டாட்சம் ஆச்சரியமாக இருக்கும், நம்ம மலரலாம். ஆச்சாரியன் இல்லாம நான் அப்படின்னு பெருமாள் கிட்ட போனா நம்ம பண்ண பாவம்லாம் பகவானுக்கு ஞாபகம் வந்துருமா, அதனால பொசுக்கிடுவேர் அப்படின்ற மாதிரி. அப்ப தாயார் அந்த எப்படி அந்த தாமரப்பு மலர்ற மாதிரி தாயாருடைய அனுகிரகம் இருக்கு, கட்டாட்சம் சுக்கால கட்டாட்சம் இருக்குன்னு. எஸ் யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டஸ்துதியா அப்படின்னு, எஸ் யாம் எஸ் யாம் எந்த எந்த பக்கம்லாம் தாயாருடைய தேவி திருஷ்டிஹி அவருடைய கட்டாட்சம் திரும்பி திரும்பி பாக்குறாளோ அந்தந்த இடம்லாம், தஸ்யாம் தஸ்யாம் அந்தந்த இடத்துல எல்லாம், அகம் அகமிக்காம் தேவதர் எல்லாம் தேவத்தை எல்லாம் அந்தந்த இடத்துல நான் போய் அவளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், நான் போய் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு தாயாருடைய அனுகிரகம் எங்க இருக்கோ குபேரன் அங்க போறான், நான் போய் அவளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னா தாயார் கட்டாட்சம் அவனுக்கு பட்டு கொடுத்து அப்படின்னு. அகம் அகமிக்கம்னா நான் நான் நான் ஒரு தேவர்களும் போட்டி போட்டு அவளுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னு தன்வத்தே சம்பதோகா. அது குச்சேலனுடைய உபாக்கியானத்தையே பார்க்கலாம். குச்சேலன் கண்ணனுக்கு கொண்டு வந்தது என்னன்னா அவுல், அதுவும் பக்கத்தாத்துல இப்படி கேட்டு கெஞ்சி கொண்டு வந்தான். என்னன்னா பகவான சேவிக்க போகும்பொழுது நம்ம வந்து ஏதாவது ஒரு புஷ்பமோ பழமோ ஏதோ ஒண்ணு உபகாரம் எடுத்துட்டு போகணும், வெறும் கையோட போகக்கூடாது. வெறும் கையோட உபகாரம் இல்லாம ஆச்சாரியரை சேவிக்கும் பொழுதோ பெருமாளை சேவிக்கும் பொழுதோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல நம்மளுடைய உறவுக்காரா இருக்கா இல்லையா, அவ இருக்கும் போது நம்ம வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு. அப்போ அந்த அவுல அவன் கஷ்டம், நிறைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டம். கண்ணன் கிட்ட போய் துட்டுத்தான்னு கேக்குறதுக்கே அது எப்படி நம்ம கண்ணன் கிட்ட போய் நம்ம கேக்குறது, அப்ப நம்ம கண்ணன் நம்மள என்ன நினைச்சுப்பேர் அப்படின்னு இருப்பேன். ஆனா அவன் மனைவி ஒரு வாட்டி போய் பாரும், துட்டுக்காக போவானா, ஒரு வாட்டி கண்ணனை பாக்கணும்னு போறோம் அப்படின்றான். அவை நான் என்ன எடுத்துட்டு போவேன்றான். ஒரு அவுல், அந்த அவுல் பக்கத்தாத்துல அங்கேயும் வாங்கி அந்த அம்மா தன்னுடைய புடவையை கிழிச்சு கட்டி கொடுக்கறா. அந்த அளவுக்கு அவன் துணி கூட இல்ல அவாத்துல. அத்தனை குழந்தைகள் பசியில இருக்கு, என்ன பசியில தீர்த்தம் தான் கொடுப்பான். அப்படி இருக்கிற இடத்துல அந்த கண்ணனை போய் பார்த்த உடனே கண்ணன் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றான். முதல்ல எனக்கு என்ன கொண்டு, நீ ஏதோ கொண்டு வந்திருக்கே அப்படிங்கிறான். கண்ணன் என்னவோ இவருக்கு வந்து தங்க தட்டுல பல நூறு விதமான பக்ஷணங்கள், அந்த பக்ஷணங்கள் எல்லாம் அப்படியே பாகவதத்துல ஸ்லோகமாக சொல்றேன். அத்தனை பக்ஷணங்கள், அதுல பாதி பக்ஷணம் இவன் வாழ்க்கையில பார்த்தது இல்ல, சாப்பிடுறான். அவ்வளவு சாப்பிட்டுட்டு இப்ப கண்ணனுக்கு இந்த அவுல நான் எப்படி கொடுக்கறதுன்னு அவமானமா உள்ள மறைச்சி வச்சுக்கிறான். கண்ணன் கேட்கிறார், சுதாமா நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிய, ஏதோ கொண்டு வந்திருக்கிய காட்டேன். அவர் அதை ஒழிச்சு கேட்கிறார், இல்ல இல்ல குடு அப்படிங்கிறார். திறந்து பார்த்தவன அவுள், நம்ம என்ன சொல்லலாம், அவளுதான் இதான் கொண்டு வந்தியா அப்படின்னு நம்ம மனசு அப்படிதான் சொல்லிட்டு விட்டக்கா, நீ இதான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு. ஆனா அவர் சொல்ற, சுதாமா எனக்கு அவளு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மன்னி கொடுத்த நச்சாலா அப்படிங்கிறார். அப்படி எப்பேற்பட்ட கருணை இருக்கும், அத வாயில போட்டுக்கிறார். உடனே ரெண்டாவது வா போடுக்கும் போது ருக்மணி தேவி எனக்கு கூடுன்னு வாங்கிட்டாலும் என்னன்னா, அந்த ஒரு அனுகிரகமே பகவானுடைய அங்க தாயார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்றான். இவர் திரும்பி போகும்பொழுது கண்ணனுடைய சபை எப்படி இருந்ததோ அதே மாதிரி சுதர்மாவுடைய ஆம் பார்த்தா, இப்பதானே அங்க போனோம், இதுவே துவாரக மாதிரி இருக்கேன். அதே மாதிரி பகவான் தன்னுடைய மனைவி எப்படி இருக்காருன்னா, ருக்மிணி தேவி மாதிரி அத்தனை அலங்காரத்தோட இருக்கா, பசங்கள்லாம் ஓடி வருது, இவருக்கு ஆச்சரியம் அப்படின்னா அந்த ஒரு கடாட்சம் போறும். அதனால நமக்கு என்னன்னா, நம்மளால முடிஞ்சது இல்ல உபகாரம் எடுத்து போனோம்னா, எதுதோ வாங்கணும், லட்சம் லட்சம் கொடுத்து வாங்கணும்னு இல்ல, நம்மளால என்ன முடிஞ்சதோ வெறும் கையோட போய் பகவான் சேவிக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய அப்பச்சார். அந்த ஆனா பகவான் வந்து சொல்லல எனக்கு நீ இதை எடுத்துட்டு வா அப்படின்னு. அவர் ஒரு துளசி தலத்தை நீ பக்தியோட கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றது இல்லையா, அதுதான். அப்படி அந்தந்த இடத்துல அது என்னன்னா, அங்க அங்க அவருடைய அந்த சாட்சாத் ருக்மணி தேவி தாயாருடைய அனுகிரகம் அப்படின்னு அங்க சொல்றான். அப்பேற்பட்ட அந்த சரித்திரம். அப்படி பெருமாள் தாயாரும் எப்படி கட்டாட்சம் பண்றா அப்படின்றதுனால, தாயார் பிடிச்சாலே போறும், தாயாருடைய கட்டாட்சங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க எடுத்து சொல்றேன். என்னன்னா, துக்கத்துல இருக்கிறவாளுக்கு கஷ்டத்தை போக்குறது, அமிர்த மழை போலே எப்படி ஒரு தாமர புஷ்பம் எப்படி சூரியனை பார்த்து மலருதோ அந்த மாதிரி தாயாருடைய அனுகிரகம் அப்படின்னு, எந்த திசையெல்லாம் தாயார் கட்டாட்சம் பண்றாளோ அந்தந்த திசை அத்தனை இடத்துலயும் தேவர்கள் எல்லாம் ஓடி ஓடி வந்து நான் பண்றேன் நான் பண்றேன்னு அவளுக்கு கௌரவத்தை பண்ணுவாங்க. எப்பயுமே என்னன்னா, ஒரு பெரிய ஆபீசர் இருக்கான்னு சொல்லி அந்த ஆபீசர் கீழே பத்து பேர் வேலை செய்யறாங்க, அந்த ஆபீசருக்கு வேண்டியவன்னு தெரிஞ்சாலே அந்த பத்து பேர் போய் அவளுக்கு, சார் நீங்க வந்திருக்கீங்களா, சார் வரத்துக்குள்ளயோ காஃபி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்கன்னு, ஏன்னா அவளுக்கு தெரியும் இவரை காக்கா பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் தாயார் அந்தந்த இடத்துல தேவர்கள்லாம் போகலாம். தாயாருடைய கட்டாட்சம், இவன் சாமானிய மனுஷன் தானே, தேவர்கள் இவங்கிட்ட போய் நான் ஏன் நிக்கணும் அப்படின்னு இல்ல, இவ கட்டாட்சம் பண்ண காரணம்னா தாயாருடைய அனுகிரகம் இவாளுக்கு இருக்கு, அதனால இவனை காக்கா பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறான். அந்த மாதிரி அப்பேற்பட்ட இது தாயாருடைய அனுகிரகம் அப்படின்னு. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். யோகாரம்பத்வரிதமனசோ யுஷ்மதைகாந்தயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹயே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிரஹா தம்புரா தம்புதேர்வா தாரா நிர்யாந்த் அதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் அப்படின்னு யோகாரம்பா அப்படின்னு. அப்போ ஒருத்தன் மோக்ஷத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் பக்தியோகம் பண்ணணும். பக்தியோகம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அவன் ஞானயோகம் பண்ணணும். ஞானயோகம் சித்திச்சாதான் பக்தியோகம் சித்திக்க முடியும். அப்ப ஞானம் வரணும் அப்படின்னா முதல்ல அவன் கர்மயோகம் பண்ணணும், தன்னுடைய சொந்த கர்மாவை பண்ணணும். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி அங்க கோச்சராகான்னு ஆள வந்த கீதையினுடைய சாரமாக எடுத்து முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றேன். அப்ப கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா அவளுடைய கர்மான்னா ஒவ்வொரு யக்ஞியாகாதிகள் பண்ணணும்னா எத்தனையோ ஐஸ்வர்யம் வேணும். சும்மா எல்லாம் கர்மயோகம் பண்ண முடியாது. ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னாலே அதுல சொர்ணதானம் பண்ணணும், பசுதானம் பண்ணணும்னு பல இது இருக்கு. அப்போ அவளுக்கு அந்த துட்டி ஏது, அப்போ மனுஷா என்ன நினைக்கிறான்னா, தாயார்கிட்ட தாயாருடைய கிருபையே எதிர்பார்த்து தனக்கு நிறைய தனத்தை தாயார் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறான். தனம் எதுக்குன்னா தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இல்ல, தர்மத்தை பண்றதுக்கு துட்டு வேணும் இல்லையா. அப்போ இந்த யோகாரம்ப துவரித்த மனசோ அப்படின்னு ஆசையோட இருக்கிறவா இப்ப ஏற்பட்ட யோகங்கள்லாம் பண்ணணும்னு, யுஷ்மதை காந்த யுக்தம் அப்படின்னு தாயாருக்கு பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு அதுக்கு எனக்கு தனம் வேணும்னு நினைக்கிறேன். அதனால தர்மம் பிராப்தம், தர்மம் செய்யணும்னா பிரதமமிகையே தாரயந்தே தனாயா, பிரதமமா நமக்கு முக்கியமா ஒரு தர்மம் பண்ணணும்னா என்ன வேணும், தனம் வேணும். ஒண்ணுமே இல்ல, ஒரு 10 பேருக்கு பாகவதாளுக்கு நம்ம திவ்ய நம்ம ஒரு ஆத்துல இருக்கோம், இந்த பக்கமா பெருமாள் சேவிக்க வரவாளுக்கு ஒரு 5 பேருக்கு டெய்லி சாதம் பண்ணி போடணும் அப்படின்னா கூட நமக்கு துட்டு இருக்கணும் இல்லையா. துட்டே வானா அப்படின்னு இருந்துடலாம் அப்படின்னு தோணும், ஆனா அப்படி இருக்க முடியாது இந்த காலம். அப்படி நமக்கே தெரியும், நம்ம ஆத்துல 4 பேருக்கு இன்னைக்கு காய்கறி விலை எல்லாம் பார்த்தா எவ்வளவு இருக்கு, அப்ப 100 பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்றது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. எந்த ஒரு சின்ன தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு இன்னைக்கு துட்டு தேவை, அதுக்கு தாயார் கட்டாட்சம் தேவை. நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கிடையாது, இதுக்காக சில பேர் ஆசைப்படுறோம். இப்ப உற்சவம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நம்ம ஊர் பெருமாளுக்கு பயங்கரமா ஆச்சரியமா உற்சவம் பண்ணணும்னா பெருமாளை 7 12 போறதுல இருந்து புதிய கொடை போடுறது, பெருமாளுக்கு அலங்காரம் பண்றது, அந்த பிரம்மோத்சவம்னா அதுக்கு யாகம் பண்ணணும், அர்ச்சகால இது பண்ணணும், அந்த யாகத்துக்கான செலவு நெய் அதெல்லாம் இது பண்ண அந்த துட்டு எல்லாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு பிரம்மோத்சவம் சின்ன சன்னதியில பண்ணணும்னா கூட பல துட்டா இருக்கு, பெரிய கோவில்னா கேட்கவே வேண்டாம். அப்போ தனம் வந்து இல்ல, வைராகியம் சொல்ற பைசாவே இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. அடியேன்னு கூட தெரிஞ்சவா ஒருத்தர் சொன்னா, துபாயில ஒருத்தர் என்னன்னா, நான் உத்தியோகத்தையே விட்டுட்டேன், நிறைய இந்த மாதிரி பக்தியில நான் வந்துட்டேன், பர்த்தா மனைவி 2 பேருமா உத்தியோகம் வைந்தார், அவர் விட்டுட்டே அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, அது போறோம், இப்ப எனக்கு போறோம்னு தோழித்து நான் வேலையை விட்டுட்டேன். அடியேனே சொன்னேன் சிரிச்சுட்டே, வேலையை விட்டுட்டீங்க சரி அது கரெக்ட் தான், அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஒர்க்காவது பண்ணலாம் இல்ல, ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னா அந்த 10,000 வச்சு உங்க ஆத்து பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு டெய்லி பிரசாதத்துக்கோ இதுவோ கொடுக்கலாம், எனக்கு போறோம் முழுசா ராத்திரியும் பகலும் போட்டு எனக்கு சம்பாதிச்சுக்க வேண்டாம், ஆனா காலம் மாறிடுத்தே எல்லா இடத்துலயும் தேவையாக இருக்கே அப்படிங்கணும். அதனால அப்பேற்பட்டவா தனக்குன்னு இல்லாம நல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், ஒரு புஸ்தகத்தை லான்ச் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா பெரியவா அந்த காலத்துல, எப்படி பிரமாணங்கள் எல்லாம் எப்படி காப்பாத்திருக்கா, வியாக்கியானங்கள் எல்லாம் எப்படி காப்பாத்திருக்கா. அப்போ அதுக்கெல்லாம் எப்படி அந்த தர்மத்தை வந்து துட்டு இல்லாம பண்ண முடியாது இல்லையா. அதனால நம்மளால முடிஞ்சது நமக்கு போறோம் அப்படின்னு தோணி மிச்சது எக்ஸ்ட்ரா வந்தா அது ஏதாவது ஒரு தர்ம காரியம் பண்ணணும், கோவிலுக்கு கொடுக்கறோம்னு சொல்ல, நம்மளே கூட கையால ஏதாவது ஒரு பக்கத்திலே நம்மளே ஒரு கோவில பக்கத்துல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்பயே நம்ம இங்க அகோபில மண்டலத்தில் நம்மளே இப்ப வந்து இங்க ஏற்பட்ட உபன்யாசாதிகள்லாம் பண்ணணும்னா சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில துட்டு தேவைதான் பண்றது. அப்போ அந்த அதுக்காக அப்ப யோக பக்தி யோகம்னா அப்ப கர்மயோகத்தான் ஆரம்பம், கீதையில சொல்ல கர்மயோகம் ஆரம்பம். அப்ப அதுக்கு இத்தனையும் அதுவும் அந்த காலத்துல எல்லாம் ரிஷிகள்லாம் யக்ஞாதிகள் பண்ணாலே அவளுக்கு துட்டு எப்படி வந்ததுன்னா அந்த காலத்திலயும் தேவைதான், ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் கொடுத்திருந்தா அவளுக்கு, ராஜ்யம் நல்லா இருக்கணும்னா யக்ஞாகாரிகள் நடக்கணும், நீங்க ஒரு பக்கம் அவளுக்கு தனி இடத்த கொடுத்துட்டு தனக்கு தேவையான அத்தனை சாமான்களும் கொடுத்து நீங்க பண்ணிட்டு இருங்கோ அப்படின்னு விட்டுட்டா அவளை தனியா. இப்போ அந்த மாதிரி கஷ்டம் தானே, அப்ப இதுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா அதுக்கும் தாயாருடைய அனுகிரகம் தான் தேவை. அதனால தேஷாம் பூமே, அப்படி யார் ஒருத்தர் தாயாருடைய சரணத்தையே பிடிச்சிண்டு தனக்கு நல்ல தர்ம காரியங்கள் பண்ணணும், அதுக்கு தேவையான அனுகிரகங்கள்லாம் தாயார் பண்ணணும்னு நினைச்சாலோ அவளுக்கு தாயார் எப்படி அனுகிரகம் பண்றானா, தேஷாம் பூமேர் தினபதி கிரகா தம்புரா தம்புதேருவா அப்படின்னு தாயார் எக்கச்சக்கமா கட்டாட்சம் பண்றாளாம். எப்படின்னா பூமியிலிருந்து அவளுக்கு பொக்கிஷங்கள் கிடைக்கிறது. தனபதி கிரகா அப்படின்னா குபேரன், தனபதி யாரு குபேரன், அவன் வந்து குண்டு கொட்டுறான். தம்புரா தம்புதேர்வான் ஆகாசத்திலிருந்து அவளுக்கு கொட்டுறது பைசா, சமுத்திரத்திலிருந்து திடீர்னு அவளுக்கு எக்கச்சக்கமான வைரங்கள் கிடைக்கிறது. அவ நல்ல மனசு இருக்கிறவாளுக்கு, நல்ல தர்மங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு எதிர்பார்க்காமையே தாயார் நினைச்சதை விட அதிகமாக கொடுக்கறா அப்படின்னா அது சாமானிய காரணம் இல்லை. உண்மையிலேயே சொன்னா நம்ம இதுலயே தர்ம காரியம்னா நிறைய விஷயத்துல நம்ம பெரியோர்கள்லாம் திடீர்னு பாடசாலை ஆரம்பிக்கிறான்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. இன்னைக்கு சொல்றேன் நான், அடியன் எந்த உபன்யாசத்திலையும் யாரையும் தப்பா சொன்னதில்லை, இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும்னா ப்ராக்டிக்கலா யோசிச்சேன்னா இன்னைக்கு இருக்கிற முக்கியமான என்ன வித்யை, அந்த வித்தியனா இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஃபீஸ் எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட பார்த்தா இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் செக்டரே பிசினஸா தான் இருக்கு. அதுக்கு யார் காரணம்னு நமக்கு தெரியல, அப்படி ஆயிடுச்சு. ஆனா நம்ம சம்பிரதாயம் சனாதன சம்பிரதாயத்தை எடுத்துக்கோங்க, நம்ம விசிஷ்டாத்வைத சித்தார்த்தமா இருக்கட்டும், திருமதஸ்தாலா இருக்கட்டும், அத்வைத்தாலா இருக்கட்டும், கர்நாடக தேசத்துல துவைத்த அவ யாரா இருந்தாலும் இன்னி வரைக்கும் வேதாத்தியனம் பண்ற பசங்க கிட்ட இருந்து ஒரு ரூபாய் வாங்குறது இல்ல. பெரிய பெரிய பாடசாலை நடத்துறவா இன்னைக்கு நிறைய இடத்துல பாரத தேசத்துல இருக்கு, நிறைய பசங்க படிக்கிறாங்கன்னா அவ கிட்ட இருந்து இன்னி வரைக்கும் அதை வந்து இன்னி வரைக்கும் அது பிசினஸ் ஆக்கல, ட்ரஸ்ட் வச்சு வெளி இருக்கிறவா கிட்ட வாங்கி அந்த பசங்களுக்கு எப்படியாவது வேதாத்தியானத்தை சொல்லித்தராளே தவிர அவ அந்த பசங்க கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்துல வாங்குறது இல்லை. அப்போ வித்தியைக்கு அவ்வளவு மரியாதை, வேதத்துக்கு அப்பேற்பட்ட மரியாதை. இன்னும் சொல்ல போனா சில பாடசாலையில ஒரு வித்தியார்த்தி சேர்றான்னா சேர்ற அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் அவன் மேல டெபாசிட் பண்ணிடுறான். அப்ப அந்த 14 வருஷம் அவன் முடிச்ச உடனே அந்த இது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ அதோட சேர்த்து அவளுக்கு தந்துடுறான். ஏன்னா அப்படியாவது வேதாத்தியானத்தை பண்ணணுமே அப்படின்னு. கஷ்டமாயிடுது இல்லையா, படிச்சு வேதம் படிச்சு நாளைக்கு எனக்கு எதுவுமே வராம போயிடுமோ கஷ்டமோ அப்படின்னு நினைச்சு வேதத்தை எங்க உற்ற போறாளோன்னு நம்ம பெரியவா அவ்வளவு சிரமப்படுறான். ஏன்னா தர்மம்ன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்மளாம் கூட டக்குன்னு ஒரு இடத்துல 2-3 இடத்துல சில பேர் வார்த்தையை விட்டுருவா, பாபா சுவாமிகளே இவ்வளவு கேட்கறாளேன்னா ஒரு மட்டத்தை ஸ்தாபனம் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. எத்தனை பேர் வரா, எத்தனை பேருக்கு பெருமாள் பிரசாதத்தை கொடுக்கறான், எத்தனையோ பண்றான், அப்பேற்பட்ட எத்தனை பாடசாலைகளை வச்சு நடத்துறான், அதெல்லாம் நம்ம பார்த்தா அப்ப தெரியும். அப்ப ஆனா அந்த இடத்துல அவளுக்கு தாயார் ஏதோ ஒரு மூலமாக கொடுக்கறவா இன்னைக்கு நம்ம சனாதன தர்மத்துக்கு நிறைய பேர் இருக்கா, காரணம் தாயார் தான். அப்பேற்பட்ட அனுகிரகம் நீ கொடுக்கறவா வெளிநாட்டுல இருந்தாலும் அத்தனை பேரும் வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு பண்றான். எந்த இடத்துலயுமே சில இடத்துல எதுவுமே இல்லாம நல்லா நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல தாயாருடைய அனுகிரகம். அப்ப தாயாரையே நினைச்சிட்டு இருந்தா போதும், தர்மத்தை பண்ணணும்னு ஒரு ஆசை, அதை பண்ண வச்சிருவா தாயார் அப்படின்னு தாயாருடைய திருவடி யார் ஒரு நல்ல மனசோட நினைச்சிட்டு இருக்காலோ ஏதோ ஒரு ரூபமா தர்மத்தை கொடுத்துரு. அதனால அதுக்கு இது உதாரணம் அப்படியே நிறைய சொல்லலாம். இது சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை இதை சும்மா சொல்லல, அவருடைய சொந்த அனுபவத்துல சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல தான் பெருந்தேவி தாயார் சன்னதியில ஒரு பிரம்மச்சாரி, முதல் நாளே நம்ம பார்த்தோம் ஸ்ரீசுத்தி ஆரம்பிக்கச்ச ஒரு பிரம்மச்சாரி தன் கல்யாணத்துக்காக தனம் கேட்டு தேசிகர்கிட்ட வந்தார். இவரே முன்சவருத்தி எடுத்திருந்தார், இவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அது தெரிஞ்சே யாரோ ஒருத்தர் சில பேர் இவர்கிட்ட அனுப்பிச்சா இவரை. ஆனா அவர் எதுவுமே கண்டுக்காம நேரம் அந்த பையனுக்கு ஒரு பிரம்மச்சாரி பையன் வேதாத்தியனம் பண்ணவன் நம்ம கிட்ட வந்திருக்கானே, அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தாயார் சன்னதியை ஆகிண்டு போய் ஸ்ரீஸ்துதி சொல்லச்சு. இங்க சொல்லும் பொழுதே தாரா நிரியான் தெதிகமதிகம் வாஞ்சிதானாம் மசூதானம் தார தாரையாக ஆகாசத்திலிருந்து அப்படியே கொட்டித்து. அவன் சொன்னான் எனக்கு இது போறோம் அப்படின்னா தேசிகர் சொன்ன மொத்தத்தை எடுத்துட்டு போப்பா எனக்கு வாண்டாம் அப்படின்னு. சரி, அப்பேற்பட்ட அந்த அனுபவம் தன்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றதுதான். அப்படி பல பல பல உதாரணங்கள் எடுக்கலாம். வரதந்தூன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவருக்கு ஒரு சிஷ்யன் கௌத்ஸ்யன் அப்படின்னு. அந்த கௌத்ஸ்யன் என்ன பண்ணார்னா எல்லாம் வித்தியையும் முடிச்சுட்டு 14 வித்தியைகள் கத்துட்டான். குரு தட்சிணை கொடுக்கிறேன் அப்படின்னு கேட்டான். இவன் ரொம்ப கஷ்டப்படுறவன்னு குருக்கு தெரியும், வேணாண்டா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இவன் சும்மா இல்லாம கேட்கல, இல்ல இல்ல இல்ல நீ ஏதாவது குரு தட்சிணை வாங்கிட்டேதான் ஆகணும் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்தது, 2-3 வாட்டி வாங்கான்னு சொன்ன உடனே கேட்க, சரிடா 14,000 பொற்காசுகள் கொண்டு வா அப்படின்ட்டு. இவன் கிட்ட 14,000 பொற்காசுகள் ஏது சரின்னு நேர ரகுவம்சத்து ராஜா ரகு, அந்த வம்சத்துக்கே ரகு, ரகுனாலதான் ரகுவம்சம்னே சொல்றோம், அப்பேற்பட்ட மகாராஜா தர்மராஜா. அவர்கிட்ட போனான். அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா சர்வதட்சிண யாகம்னு ஒரு பண்ணார். அந்த யாகத்தை பண்ண சர்வத்தையும் தன் கிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் கொடுத்தணும், அத்தனை சொத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து தங்கத்தை தங்க பாத்திரம் கொடுக்க வேண்டிய அந்த பாத்திரத்தை எல்லாம் கொடுத்து ஒரே ஒரு மண்பானையோடு நின்னுந்தார். அந்த சமயத்துல இவன் போறான், அந்த சமயத்துல இவன் போனவுன்னா என்ன சொல்றது, எனக்கு வேணும்னா இப்பதான்பா எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னாம அவர் ராஜாவாச்சே, சரி நம்ம கிட்ட ஒருத்த வந்திருக்கான் அப்படின்னு குபேரன் கிட்டே சண்டைக்கு போனாராம். குபேரன் பயந்து உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துறேன். அதனால தேஷாம் பூமி, பூமியிலிருந்து கிடைக்கலாம், தனபதி கிரகா குபேரன் கிட்டேந்து கிடைக்கலாம், அன்னைக்கு குபேரன் கொடுத்தான். தம்புர ஆகாசத்திலேருந்து வரலாம், சமுத்திரத்திலேருந்து வரலாம், சமுத்திரத்துல ஏதோ ஒரு வியாஜமாக நம்ம போறோம் அங்க ரத்னங்கள் கிடைக்கிறது அப்படின்றான். அப்படி ஒவ்வொரு விஷயம் பூமி, ஒருத்தனுக்கு பூமி கொடுக்கறான். நிறைய நம்ம வந்து மட்டாசிரமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மட்டங்கள்லாம் ஏதோ ஒரு ஊருக்கு போவா அங்க என்ன சொல்றான்னா சுவாமிகளுக்கு இந்த நான் இந்த பூமியை நான் கொடுத்துடுறேன், இதுக்கு மேல நீர் கோவில் கட்டி பெருமாளுக்கு கொடுத்துரும். அப்ப என்னன்னா அந்த கோவில் அந்த ஊர்ல ஒரு கோவில் உண்டாகிறது, அங்க ஒரு பெருமாளை எல்லாம் பண்ணி அங்க உற்சவங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் ஆட்டை கிரகத்தெல்லாம் பூமியை கொடுத்துருவா, ஒன்னும் இல்ல அந்த பூமியை கொடுத்துருவா, அதுக்கு மேல இவ கோவில் கட்டிக்கிறா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்படி அப்படி எக்கச்சக்கமா அந்த தர்மம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா ஏதோ ஒரு மூலமாக, ஏன்னா மனுஷதான் மனுஷா தெய்வகா மனுஷ ரூபேன அப்படின்ற மாதிரி தெய்வமே அந்த மனுஷ ரூபத்துல வந்து அந்த நல்ல மனசு பண்ணணும்னு அவளுக்கு கொடுத்துறா இல்லையா, அதுக்கு அத்தனைக்கும் தாயாருடைய கட்டாட்சமே. அதனாலதான் தர்மயோக கர்மயோகங்கள்லாம் நல்லா நடக்கிறது, தர்மத்தினாலே ஞானம் பக்தி இதெல்லாம் ஒருத்தனால செய்ய முடியணுமோ அவளுக்கு தனம் தேவை. அதனால இகத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கும் தாயாருடைய அனுகிரகம் தேவை. மோட்ச லட்சுமியான மோட்சமும் தாயாருடைய அனுகிரகத்தினாலதான், அது நமக்கு மேற்கொண்டு ஸ்லோகத்தை சொல்ல போறேன். அப்பேற்பட்ட இந்த இதெல்லாம் தாயாருடைய அனுகிரகத்தினால நம்மளுக்கு எக்கச்சக்கமா தாரதாரையாக அனுகிரகம் பண்ணுவா அப்படி. 17வது ஸ்லோகம். ஸ்ரேயஸ்காம கமல நிலையே சித்திரமாம் நாயவாச்சாம் சூடாபீடம் தவபதயுகாம் சேதசா தாரயந்த சத்ரச்சாயா சுபகசிரசாமரஸ்மேரபார்ஸ்வா ஸ்லாகா சப்த ஸ்ரவணமுதிதா ஷ்ரக்வின சஞ்சரந்தி அப்படின்னு. சில பேர் தனம்னு இல்ல ஸ்ரேயஸ கேக்குறா. ஸ்ரேயஸ் அப்படின்னா நல்ல பதவி வேணும், நல்ல பதவி இருக்கணும் அவளுக்கு. ஏதா இருந்தாலும் நான் மேனேஜரா தான் உத்தியோகம் பண்ணுவேன், நிறைய பேர் இருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சு நான் அதுதான் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நல்ல பதவி வேணும், நல்ல மரியாதைகள் வேணும், நல்ல எங்க போனாலும் நல்ல மரியாதைகள் வேணும், இதெல்லாம் ஸ்ரேயஸ் கொடுக்க வேண்டியது. அது மாதிரி இருக்கிறவாளும் தாயார ஆசிரியக்கிறான். ஸ்ரேயஸ்காகமா கமல நிலையே அந்த தாமரை பூவில் வசிக்கிற அப்பேற்பட்ட தாயார சித்திரமாம் நாய வாச்சாம் அப்படின்னு. எப்பேற்பட்ட தாயாருன்னா சித்திரமாம் நாய வாச்சாம் அப்படின்னா வேதத்தினுடைய வாக்கு, வேத வாக்கு அப்படின்னா வேத வாக்கு. ஆம்நாயன்னா வேதத்தினுடைய சிரசு, வேதத்தினுடைய சிரசு என்ன வேதாந்தம். அந்த வேதாந்தத்துல வேதத்தினுடைய சிரசுல என்ன இருக்குன்னா சூடா பீடம், அங்க பீட்டத்துல தவபத யுகம் தாயாருடைய திருவடி இருக்கு. தாயாருடைய திருவடியை தான் வேதாந்தம் பூர்த்தியாக, பெருமாளும் தாயாருடைய திருவடியை தானே சொல்றது. அந்த வேதமே ஆசிரயிச்சிருக்கிறது தாயார் பெருமாளைய அந்த திருவடியை. அதனால வேதத்தினுடைய சிரசுல சூடா பீடம், அந்த பீடத்துல தாயாருடைய திருவடி. தவ பத யுகா சேதசா தார எந்தகா, அப்பேற்பட்ட திருவடியை யார் ஒருத்தர் தன்னுடைய ஹிருதயத்துல எப்பயுமே நினைச்சிட்டு இருக்காளோ தாயாருடைய திருவடி. அம்மா லோகமாதா ஜெகன்மாதா அந்த தாயாரே, அந்த தாயாருடைய திருவடி சரணம், அந்த கைங்கரியமே கதி. வேற எந்த ஒரு உபாயமும் என்னால பண்ண முடியல, இல்ல எனக்கு தேவையில்லை, இல்ல என்ன இது போதும், மற்ற எந்த உபாயமும் தேவையில்லைன்னு நினைச்சு யார் தாயாரையே ஆசிரியச்சு இருக்கானோ அவ தாயார் அவன் என்ன பண்றானா சத்ரச்சாயா அந்த ராஜாவா கீழாம். ஒரு ராஜா எப்படி இருப்பான், சத்திரத்து கீழே இருப்பான், கொடை வெண்குற்றை கொடை கீழே. சுபக சிரச சாமரஸ்மேர பார்ஸ்வா, இவனுக்கு நாலு பேர் சாமரம் வீசுவா. ஸ்லாகா சப்தா அப்படின்னு இவருடைய இவருக்கு பேச்சு எப்படின்னா, ஒரு ராஜாவா இருக்கவனுக்கு ராஜாதி ராஜ ராஜ கம்பீரன்னு புகழ்றதுக்கு சில கவிகள் இருப்பா இல்லையா. அப்போ இவனை பாட ஸ்லாகா ஸ்லாகிச்சு பாட பல கவிகள் இருப்பான். ஸ்ரவணஹா முதிதஹா ஷ்ரக்வின சஞ்சரந்தின்னு ஆச்சரியமான வைர ஆபரணங்களோட அவன் உலா வருவான் அப்படிங்கிறான். இந்த இடத்துல சொல்லும் பொழுது பெரிய ஆச்சரியமான வியாக்கியானங்கள் உண்டு. என்னன்னா ஒரு ராஜாவாக இவனை பாடுறவா நிறைய பேர், இவனுக்கு கைங்கரியம் பண்றவா நிறைய பேர், இவன் சுற்றி உலகம் மட்டும் சுற்றி வருவான். காரணம் என்னன்னா அந்த தாயார் எப்பேற்பட்ட ஸ்ரேயச விரும்புறவா, எப்பேற்பட்ட அந்த தாயார் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட தாயாரையே தாயாருடைய திருவடியே ஆசிரயிச்சு இருக்கானோ அவனுக்கு இப்பேற்பட்ட அனுகிரகம் தாயார் பண்ணுவா அப்படின்னு. இதுக்கு ரெண்டு உதாரணம் பெரியவா உதாரணமாக வியாக்கியானத்துல கொடுக்கும் பொழுது பரதன் விபீஷணன் அவ எதுவுமே கேட்கல. இன்னும் சொல்ல போனா நல்ல மனசு இருக்கவா அவ கேட்கல. விபீஷணன் எனக்கு எதுவும் வேணாம், ராமன் கிட்ட வந்தார் கடைசியில ராஜாவானார். பரதன் எதுவுமே வேணாம், அண்ணாக்கு இல்லாத ராஜ்யம் எனக்கு எதுக்கு, அண்ணா காட்டுக்கு போனா நானும் அப்படிதான் இருப்பேன், 14 வருஷம் நீ ராஜ்யம் ஆளுனா நான் ராஜ்யம் ஆள மாட்டேன்னு ராமர் எப்படி இருந்தேரோ அதே மரவுரியோட ஜட்டாமுடியோட நான் அயோத்தியில போய் அந்த போகத்தை அனுபவிக்க மாட்டேன்னு. பக்கத்துல நந்தி கிராமம்ன்ற ஒரு கிராமத்துல இருந்து அங்க காட்டுல என்ன கிடைக்கிறதோ ராமனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதான இவரும் அது சாப்பிட்டுண்டு ஆனா ராமன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ராஜ்ய பரிபாலனும் அது அவளுக்கு முக்கியம் இல்லையா? எல்லாருமே காட்டுக்கு போயிட்டா மக்களை யாரு பார்த்துப்பாங்க? மக்களை பார்த்துட்டே, ஆனா ராஜாவாக ஒரு அனுபவமும் பண்ணல. அதனால பரதனுடைய பாதுகா சாம்ராஜ்யத்தை பண்ற பாதுகைய, பெருமாளுடைய பாதுகைய சிம்ஹாசனத்துல ஏழ பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி தான் அந்த பாதுகைக்கு விண்ணப்பம் பண்ணிட்டு தான் மேற்கொண்டு சாசனம் அத்தனையும் இருந்தேர்னா. அப்ப சுவாமி தேசிகன் பாதுகா சாசனத்துல ஆச்சரியமாக சொல்றார், அந்த கொடை யாருக்குன்னா பாதுகைக்கு கொடை. கொடை யாரு பிடிச்சிட்டு இருக்கா? பரதன். அப்ப கொடை பிடிச்சவனும் கொடைக்கீழே தானே இருக்கான். அதனால பாதுகைக்கு கொடைக்கு நினைச்சுக்காதீங்க. ஆனா பாதுகா தேவி என்ன பண்றா, அந்த கொடைய பரதனுக்கும் சேர்த்து வச்சுக்கிறாளாம். சாமனம் பக்கத்துல ரெண்டு பேர் வீசுறான்னா அந்த பாதுக பக்கத்துல பரதன் இருக்கிறதுனால பரதனுக்கும் சேர்த்துதான் சாமனம் வீசுறான். அதனால அங்க ராஜா பரதன் தான், பரதனுடைய பட்டாபிஷேகம் தான் அப்படின்னு சொல்றது. பாதுகா பட்டாபிஷேகமாக இருந்தாலும் இவன் தலையில கிரீட்டம் இல்லையேன்னா பகவான் எப்போ அந்த தன்னுடைய பாதுகையை கொடுத்தாரோ அந்த பாதுகைய சத்ருக்னா நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லாம அந்த பாதுகையை தானே சுயமா தன்னுடைய கரங்களாலே எடுத்து தன் சிரசுல எப்ப வச்சிருந்தானோ அதுவே சாஸ்வதமான லட்சுமி. இந்த கிரீட்டம் அப்படின்றது அசாஸ்வதமான ஐஸ்வர்ய. அதுவே என்னைக்கு அவன் திருமுடியில அவன் அந்த பாதுகையை வச்சானோ அன்னைக்கே அவனுக்கு பட்டாபிஷேகம், அது பரத பட்டாபிஷேகம் தான் அப்படின்னு பிரிவா சொல்றா. அப்பேற்பட்ட அதனால எல்லாத்தையும் விட்டாலும் தாயார், ஆனா அந்த அத்தனைக்கும் பரதனுக்கு அத்தனை பாதுகாதேவி கட்டாட்சம் யாருன்னா தாயாருடைய கட்டாட்சத்தினாலேதான் அப்படின்னு. பாதுகையே என்னன்னா தாயாருடைய அனுகிரகத்தினாலதான் பாதுகாதேவி அப்படின்னு தான் சொல்றது உண்டு. அதனால தாயாருடைய அனுகிரகத்தினாலதான் விபீஷணன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான், ஆனா ராஜ்யத்தை வச்சுக்கொண்டு. அப்ப அவன் என்ன பண்றான்னா ராஜ்யத்தை எடுத்துக்கிறான்னா, இப்ப பெருமாள் சொன்னேன்றதுனால பெருமாளுக்கு கைங்கரியமா அவ சொன்னதை பண்ணணும்ன்றதுக்காக தான் ராஜ்யத்தை ஏத்துக்கிறானே தவிர தான் ராஜா ராஜான்னு நினைச்சு அவன் ராஜ்யம் பண்ணது. அப்படி இருந்தா அதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் என்னன்னா ஐயா குமார தாத்த தேசிகன் அப்படின்னு நாவல் பார்க்க கூட்டஸ்தர், அந்த கால பெரிய முதல் தாத்தாச்சார் நாவல் பார்க்க கூட்டஸ்தர் இருந்து அவர் என்னன்னா அந்த கிராமத்துல அனுஷ்டானம் பண்ணும்போது குளத்துக்கு அனுஷ்டானம் பண்ண போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் படுத்திருந்தான். அவனுக்கு ஒரு ஒரு பாம்பு வந்து அவன் தலைமையில வந்து படம் பிடிச்சு அப்படியே நின்றுதான். அவர் பார்த்தவுடனே அது அவனை எதுவுமே பண்ணாம அந்த பாம்பு பக்கத்துல இருந்துட்டு இருக்குன்னா இவனுக்கு ஏதோ ஒரு விசேஷமா ஒரு கட்டாட்சம் உண்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜலத்தை கொண்டு வந்து அவன் மூஞ்சியில் தெளிச்சு, யாருப்பா நீ இங்க எதுக்கு படுத்துட்டு இருக்க அப்படின்னு. அந்த பாம்பு வந்ததுனால அவர் வந்து உன்னுடைய ஜாதகத்தெல்லாம் கொடுத்து ஜாதகத்தெல்லாம் பாக்குறாரு. அவன் ஏழை எதுவுமே இல்லாம ஒருத்த வந்திருக்கான், சரிப்பா ஏதோ உனக்கு ஒரு நல்ல இது இருக்கு, யோக்கியம் இருக்கு, நான் சொல்றேன் நீ தஞ்சாவூர் பக்கமா போ அப்படிங்குற. அந்த தஞ்சாவூர் பக்கமா போனவன் என்ன பண்ணனா, அங்க தஞ்சாவூர் ராஜா அந்த ராஜா கிட்ட எங்கேயோ வேலை செஞ்சான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜா பக்கத்துல போனான். இவருடைய பூர்த்தியான அனுகிரகம், இவர் வந்து சாட்சாத் தாயாருடைய பரம பக்தர், தாயார் அவர் தாயாருடைய பக்தர் கட்டாட்சம் பண்ணதுனாலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமா ராஜா பக்கம் போனா இவருடைய விஷயங்கள்லாம் பார்த்து அந்த ராஜாக்கு பையனே இல்ல, கடைசியை இவனையே தத்தெடுத்து இவரையே ராஜா வாங்கிட்டான். அப்ப சாமான்யமா இருந்தவன் கடைசியில இவன் என்ன ஆனா இவன் ராஜா வாயிட்டான். இவன் ராஜாவானவனே என்ன பண்ணான்னா அவருடைய கட்டாட்சம் தான் காரணம், அவர் தானே தஞ்சாவூர் பக்கம் வர சொன்னார் அப்படின்னு அவரை ராஜகுருவாக்கிட்டான். அவர் ராஜகுருவாய் அவர் என்ன பண்ண போறாரு, எனக்கு என்னப்பா எனக்கு ஒண்ணுவானா யஜ்ஞாகாதி எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் கொடுத்துட்டான். இப்ப தாயாருடைய அனுகிரகம் பெற்றவாளுடைய அனுகிரகமே நமக்கு இப்படி ஆக்கிடும்னா அப்ப தாயாருடைய அனுகிரகம் பெற்ற அவரே பேர்பட்டவரா இருக்கணும். அதனால அப்படி பல இது இந்த இடத்துல உதாரணங்கள் சொல்லி எல்லாருக்கும் ஸ்ரேயச கொடுக்கக்கூடியவளாக ஒரு ராஜாவாக ஆக்கிடுவான். இகத்துல மட்டும் இல்ல, பரத்துல மோட்சத்துக்கு போனா கூட மோட்சத்துல என்ன பண்றான்னா அங்க எல்லாரும் நித்திய சூரியெல்லாம் கொண்டாடுறா. எப்ப மோட்சத்துக்கு நம்ம போறோமோ வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்தின் அப்படின்னு பாதங்கள் கழுவினர் அப்படின்னு சொல்றா இல்லையா. அவ என்ன பண்றான்னா ஆஹா ஒரு பக்தன் வந்திருக்கானே, அவன் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு வந்திருக்கானேன்னு அவ இவாளுடைய திருவடியை இது பண்ணி அபிஷேகம் பண்ணி அவ சலத்தை புரோக்ஷிச்சுக்கிறாள். அனாதிகாலமாக வைகுண்டத்திலே நம்ம ஊர்ல என்ன நினைப்போம், நான் இத்தனை வருஷமா கோவில் இருக்கேன் இன்னைக்கு வந்தவன நாயே மதிக்கணும்னு நினைப்போம். அவ வந்து என்னன்னா இத்தனை வருஷமா நம்ம வைகுண்டத்துல இருக்கோம், இவன் பாவம் பண்ணி இன்னைக்குதானே வந்தான்னு நினைக்காம இவர் வர எங்களுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்றான். அப்பேற்பட்ட இதுன்னா அங்கேயும் அவனுக்கு எப்பேற்பட்ட இதெல்லாம் ராஜாவாக மோட்சத்திலேயே ராஜாவாக பகவானே முதல்ல அவனை தன்னுடைய மடியிலே வச்சுக்கிறார், அதுவே சிம்ஹாசனம் அப்படின்னு. அப்பேற்பட்ட இகத்திலையும் பரத்திலையும் தாயாருடைய கட்டாட்சம் இருக்கிறவன் என்னைக்குமே அவன் ராஜாவாகத்தான் இருப்பான் அப்படின்னு. ராஜான்றது வெளியில் இல்ல, மனஸ்பூர்த்தியாகவும் சகல சந்தோஷமாகவும் மனஸ் திருப்தியாக ஒருத்தன் இருப்பான் அப்படின்னா தாயாருடைய அனுகிரகம் தேவை அப்படின்னு. அதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.